నిరంతరం నిర్విశతస్తదీయం అస్పృష్టచింతాపదమాభిరూప్యం సత్యం శపే వారణశైలనాథ వైకుంఠవాసేపి నమేభిలాష. 49వ పద్యం శ్రీ వరదరాజ పంచాశత్. 48ல எம்பெருமானுடைய உற்சவ காலங்களில் இருக்கக்கூடிய விதவிதமான வாகன புறப்பாடுகள், அதில் எழுதியிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகு ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொன்றை காட்டிலும் ஒவ்வொன்று ரொம்ப அதிகமாக சோபிக்கிறது. அப்படிப்பட்ட விபூதிகளை, எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை உடைய வரதனை இமை கொட்டாத கண்களால் அடியேன், எப்பொழுதும் அனுபவிப்பேன் ஆகன்னு விண்ணப்பிச்சார். 48ல 49 இப்ப எப்படி இந்த துரக பீகக ராஜன் சொன்னாரோ அது மாதிரி இது ஒரு ஒரு பத்தியமுமே இந்த வரதராஜ பஞ்சாசத்துல ஒரு வாகனம் மாதிரி தோன்றது அடியனுக்கு. அதுல வரதனை அழகா சுவாமி ஏல பண்ணிட போறார், நம்மெண்ட கொண்டு வந்து சேர்க்கிறார் அந்த காஞ்சி வரதனை. இந்த ஒரு ஒரு பத்தியமும் ஒரு ஒரு வாகனமா ஆக்கி அழகா நம்மளுடைய ஹதயத்துல கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி தோன்றது. அப்போ அது வேக வாகனம் சொன்னா இது துரக வாகனமா இருக்கு. வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகன் சாதிக்கிறார். 43வது பத்தியத்தை பார்த்தோம்னா சம்சார ஏஷ பகவன் அப்பவர்க ஏவன் சாதிச்சார், இங்கே திருந்தேர் கிழக்குற்றன் அப்படின்ற ரீதியில உனக்கு திருவுள்ளம் உகக்குமேயானால், நீ உன்னருகில் நான் இருப்பேனேயானால், உன்னிடத்தில் எனக்கு குற்றமற்ற பக்தி இருக்குமேயானால் அப்படின்ற ரீதியில சாதிச்சார். எம்பெருமானே வரதனே, இந்த சம்சாரம் இருக்கே இதுவே எனக்கு அப்பவர்க்கம்தான் அப்படின்னார். அதை விட இன்னொரு இங்க ஒரு எம்பசைஸ் பண்றார், சத்தியம் ஷபேன்றார். சத்தியம் ஷபேனா சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றமோ நான் தான் சத்தியம் ஷபே. வைகுண்டவாசேபி நமேபிலாஷக, வைகுண்டவாசே அபி ந மே அபிலாஷகன்னு சொல்லிட்டார். எப்ப நிரந்தரம் நிர்விஷதஸ்துதியம் அஸ்பிருஷ்ட சிந்தாபத மாபிரூபியம். வரதனே, தினந்தோறும் நினைப்பதற்கு எட்டாத இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த திருமேனி அழகு இருக்கே, அது இந்த உன்னுடைய அந்த வரதன்ற ஒரு ரூபத்தில் அனுபவிக்கிறேன் இல்லையா, இதை அனுபவிக்க பெறுகின்ற இந்த பாக்கியம் இருக்கே எனக்கு, அப்படிப்பட்ட எனக்கு உன்னை அனுபவிக்க பெறுகின்ற பாக்கியத்தை உடைய எனக்கு வைகுண்டத்தில் வசிப்பதிலும் விருப்பம் இல்லை. வைகுண்டத்தில் வந்தா ஒரு வேளை நீ வரதனா இருப்பியோ மாட்டியோ எனக்கு தெரியல, எந்த ரூபத்தில் இருப்பேன்னு முக்குரசேங்கர் சாதிச்சாகனு சொல்லுவா. முக்குரேஷிங்கர் அந்தரங்கமா பேசி நிகழ்ச்சி கேட்பாரா, அவர் எல்லாரும் வாடா போடான்னு சொல்லுவாரா, டேய் பரமபதத்துல வைகுண்டத்துல பெருமாள் எப்படி காட்சி கொடுப்பான்னு யாராவது யோசிச்சாருன்னா திட்டுவாரான், போடா மக்கு இதே நிசிம்மனதான் எனக்கு காட்சி கொடுப்பான்னு சொல்லுவாரான். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஈடுபாடு நிசிம்மன இடத்துல. அது மாதிரி வரதனே, ஒரு கால் இங்க கொண்டுட்டு வந்தா அங்க இந்த திருக்கோலம் எனக்கு காண கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால எனக்கு ஆசை, எனக்கு ஸ்ரீவைகுண்டமே வேண்டாம், நான் இங்கேயே இருந்துன்றேன்ற ரீதியில அழகா சாதிச்ச மாதிரி இருக்கு. வாரண சைலநாத, இதான் இங்க சம்போதன பதம். அத்திகிரி நாதனே, வாரணம்னா யானை, சைலனா மலை, நாதனேன்னா எம்பெருமானே, அத்திகிரி பெருமானே. அஸ்பிருஷ்ட சிந்தாபதம், ஸ்பிருஷ்டன்னு சொன்னா தொடப்பட்ட அல்லது நினைக்கப்பட்ட, அஸ்பிருஷ்ட அஸ்பிருஷ்டன்னு சொல்லிச்சு தொடப்படாத அல்லது நினைக்கப்படாத, சிந்தாபதம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் சிந்தையினால் கூட எட்ட ஒண்ணாத ஒரு ஒரு இடம் அல்லது ஒரு நிலை. இது துதீயம் ஆபிரூபியம், உன்னுடைய திருமணி அழகு இருக்கே அது எங்களை போல இந்த பத்த தசையில் இருக்கவளுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடம் அது. ஆனா அப்படிப்பட்ட அந்த திருவடி, அந்த உன்னுடைய திருமணி அழகு இருக்கே, இந்த வரதன்ற ரூபத்துல எங்களுக்கு டெய்லி டெய்லியை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நிரந்தரம் நிர்விஷதகமே, அப்படிப்பட்ட ஒரு திருமணி அழகை இந்த வரதராஜன்ற இந்த ரூபத்துல அடியங்களுடைய மாம்ச சக்ஷுனாலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை நிர்விஷதக மே, நிர்விஷதகன்னு சொன்னா அனுபவிக்க பெறுகின்ற எனக்கு, நிர்விஷன்னு நிர்விஷந்தம் அவெல்லாம் போகும்போது நிர்விஷதா சத்ரு பிரத்யம் அது ஷஷ்டி ஏகவச்சனம். மேக்கு இது வந்து விசேஷனம், நிர்விஷதா மே அனுபவிக்க பெறுகின்ற எனக்கு. வைகுண்டவாசே அபி, வைகுண்டவாசேன்றது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். வைகுண்டவாசத்திலும் அபி, அபிக்கு சுவாரஸ்யம் இலும், வைகுண்டவாசத்திலும் அபிலாஷக ந எனக்கு ஆசை இல்லைன்னர். நிச்சயமானு கேட்டார் பெருமாள். சத்தியம் ஷபேனர், நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அங்கே வரத்துக்கு துளி கூட விருப்பம் இல்லை, நான் இங்கேயே இருந்துடுறேன்னு அழகாக சாதிக்கிறார். அப்படி ஒரு அனுபவம் வரது நடத்தில. வாரண சைலநாத அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் த்வதீயம் ஆபிரூப்பியம் நிரந்தரம் நிர்விஷதா மே வைகுண்ட வாசே அப்பி அபிலாஷக ந சத்தியம் ஷபே அப்படின்னு ஒரு அன்வயம் பண்ணலாம். வாரண சைலநாத அத்திகிரி எம்பெருமானே அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் துதீயம் ஆபிரூப்பியம், இதெல்லாம் கர்மபதம். அதாவது உன்னுடைய அழகருக்கே, திருமேனி அழகருக்கே அது நினைப்பதற்கு எட்டாத ஒன்று. எது துவதீயம்? துதியம்னா உன்னுடையது, துதியக துதியம் உன்னுடைய ஆபிரூப்பியம் அந்த திருமேனி அழகருக்கே. அதை இந்த வரதன்ற ரூபத்தில் நிரந்தரம் நிர்விஷதகமே, இடைவிடாது நிர்விஷதக அனுபவிக்கப்படுகின்ற எனக்கு. வைகுண்டவாசே அப்பி வைகுண்டவாசத்திலும் அபிலாஷக ந, அபிலாஷன்னு சொன்னால் ஒரு ஆசை, நான இல்லை, அதை அறுதியிட்டு கூறுகிறேன், சத்தியமாக சத்தியமாக ஆணையிட்டு கூறுகிறேன்னு. சத்தியம் ஷபே, சத்தியம் ஷபேன்னா ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அர்த்தம். இப்படி ஒரு அனுபவம் 49வது பத்தியத்தில்.